விழுப்புரம் மாவட்டம் சின்னசேல வட்டம் தோட்டப்படை கிராமத்திலிருந்து தமிழர் மரபொழி வேளாண் விவசாயி எழில் நடராஜன். ஐயா, இப்போது சாகா கல்வியை பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ சித்தர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்காங்க என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொன்னீங்க. ஐயா, சித்தர்கள் வந்து எப்படி என்ன வடிவமாக இருக்காங்க, வடிவமாக இருக்காங்களா அல்லது பஞ்சபூதங்களில் ஒன்றா இருக்காங்களா, அவங்கள நம்ம வந்து கண்டுகொள்ள முடியுமா அல்லது உணர்ந்து கொள்ள முடியுமா, திரும்ப திரும்ப பிறப்பு எடுக்கிறார்களா, அப்போ வேறு வேறு நம்மளை மாதிரியான வேறு வேறு உருவங்களாக பிறப்பெடுத்துடுறாங்களா, அல்லது அவங்க தனித்து ஒரு இதாக இருக்காங்களா, அதை எப்படி புரிந்து கொள்வது அல்லது உணர்ந்து கொள்வதா, உணர்ந்து கொள்ள முடியுமா, அல்லது வேறு வடிவமாக மாறிட்டாங்களா சித்தர்கள்லாம், இப்போ வந்து சித்தர்கள் வந்து அப்படி மாறியிருந்தால் எந்த மாதிரியான